தேடி வாழ்ந்த காலை கை கூடி வந்த வேளை, காதல் தேடி வாழ்ந்த காலை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவ பார்க்கும் முன்னே என்ன லீலை, காதல் செடி வளர்த்தானம்மா, பூ பூப்பதையே பார்க்கலம்மா. காதல் தேடி வாழ்ந்த காலை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவ பார்க்கும் முன்னே என்ன லீலை. காதல் தேடி வாழ்ந்த காலை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவ பார்க்கும் முன்னே என்ன லீலை. தட்டி பார்த்தான் பூட்டி கொண்டாளே, இறக்க அவளும் நினைத்த போது திகைத்து நின்றாளே. நாயகி வரும் முன்னே நாடகம் முடிந்தது இதுதான் காவியமா, நாயகி வரும் முன்னே நாடகம் முடிந்தது இதுதான் காவியமா, ஓவியம் எழும் முன்னு தூரிகை உடைந்தது அதுதான் நியாயமா. நிலவோ உதித்திட வந்ததம்மா, பொழுதோ விடிந்திட போகுதம்மா. காதல் தேடி வாழ்ந்த காலை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவ பார்க்கும் முன்னே என்ன லீலை.